பார்க்கும் போதே நஞ்சம் ஏதோ சேர்ந்ததே, ஷாலினி கிட்ட வரும் போதே மனம் குள்ளுதே, பெண்ணியுனி பார்க்கும் போதே நஞ்சம் ஏதோ சேர்ந்ததே, ஷாலினி கிட்ட வரும் போதே மனம் குள்ளுதே. Shawty want that rum shot with a little bit of coke in the lime. She make that ass pop, and she said she love my ex and off from T-Dot. Wildin' out, 416, dial it out. Blunts on deck, grind it up. You know we puff puff pass 'cause the night is young. So you shake that, shake that. Fine woman like Clash, you'll miss that. And she said she want a real man like Big Prof. Nah, nah, like the next one's like Lately. Everybody wanna be friends. Down clubs on the weekends. My nights real long and my days end. When I got the whole world singing. பெண்ணை உனி பார்க்கும் போதே நஞ்சம் ஏதோ சேர்ந்ததே, ஷாலினி கிட்ட வரும் போதே மனம் தொள்ளுதே, பெண்ணை உனி பார்க்கும்